குட்டி போல சொக்க வெக்க வந்திருக்க சுந்தரி. ரெட்டபால சிட்டு போல சுட்டியாட்டம் வாட வந்த சுந்தரா. ஏ பட்ட பட்ட பொட்டுக்காரியே, என் கண்ணா ரெண்டில் விட்டு விட்டு முத்தம் போடடி. கெட்டி கெட்டி கெட்டி காரனே, உன் கையில் பூக்கும் மொட்டு மொட்டு மொட்டு பூங்கொடி. நீயாச்சு நானும் ஆச்சு, நெத்தி பொட்டில் இச்சு வச்சு நெஞ்சு கூட்டு கிச்சு கிச்சு பண்ணி பார்க்க எண்ணி பாக்குறேன். மயில குயில எல்லாம் சேர்ந்தா மந்தாகினி. சொட்ட வாழ சொட்ட வாழ குட்டி போல சொக்க வெக்க வந்திருக்க சுந்தரி. ரெட்ட பால ரெட்ட பால ரெட்ட பால சிட்டு போல சுட்டியாட்டம் வாட வந்த சுந்தரா. நீ கால் முளைச்ச மீன், உன் கால ரெண்டும் தூணு, உன் கச்சுக்குள்ள தேனு, நீ தப்பி செல்லாதே. கண்ணாலே கர்ப்பம் செய்யாதே, கண்ணம் தொட்டு கண்ணம் தொட்டு கண்ணம் வைக்காதே. மானே தேனே மயில குயில எல்லாம் சேர்ந்தா நீ செல்லம் செல்லம் தித்திக்கும் மயில குயில எல்லாம் சேர்ந்தானி செல்லோ செல்லோ விப்பிக்குவெல்லோ நந்தாவும் வந்தாகினி. சொட்ட வாழ சொட்ட வாழ சொட்ட வாழ குட்டி போல சொக்க வைக்க வந்திருக்க சுந்தரி. ரெட்ட பால ரெட்ட பால ரெட்ட பால சிட்டு